தலைப்பு மரணம். கண்டும் பயம் இல்லையோ மரணத்திடம், மடியில் மடிந்தே மரணம் வென்றேனடி. இருப்பது உறுதி எல்லோருக்கும் மரணம். புதைத்து வந்தார்கள் புதையப் போகிறவர்கள். மரணத்தை வென்றதே மாமனிதர்களின் வாழ்வு. பிறப்பின் பிம்பமோ பிறப்பற்ற மரணம்.